ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்துதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. அடியேன் குலசேகராழ்வாரின் வைபவம் என்ற தலைப்பிலே ஓர் சிறு உபன்யாசத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தை அவலம்பித்து வேகிறேன். குலசேகராழ்வார் கலி தொடங்கி 28ஆம் ஆண்டு வஞ்சிக்களத்தில், சேரநாட்டின் தலைநகரான வஞ்சிக்களத்தில் திருடவிரதன் என்கிற சேரமன்னனின் திருக்குமாரராக அவதரித்தார். அவர் க்ஷத்ரிய தர்மானுசாரம் சிறுபிராயம் தொடங்கி அனைத்து சம்ஸ்காரங்களும் செவ்வனே நடைபெற்று கிரமமாக சஸ்திர சாஸ்திர வித்தைகளில் மிகவும் வல்லமை பெற்று சிறப்பாக விளங்கி வந்தார். அவருடைய இளம் வயதிலேயே அவருடைய தந்தையான திருடவிரதன் அரசாட்சியை அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் சென்று விட்டார். குலசேகராழ்வாரும் நன்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து சோழ பாண்டிய ராஜ்யங்களை வென்று சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார். ஆழ்வார் சிறு வயது தொடங்கி பகவத் பக்தியில் மிகவும் ஈடுபட்டு வந்திருந்தார். அதன் பிரவாகமாக சதா பகவத் பாகவத கைங்கரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்தார். பகவத் விஷயங்களில் எப்பொழுதும் பகவன் நாமஸ்மரணங்கள், பகவத் விஷயமான காத்திரைகளை எப்பொழுதும் அனுசந்தானம் செய்து கொண்டு இருந்தார். அவருடைய மதியை கெடுக்க வல்லதான பெரும் செல்வம் மண்டி இருக்க பெற்றும் ஆழ்வார் அவை அனைத்தையும் துரும்பாக எண்ணி பகவத் விஷயங்களிலேயே மிகவும் ஈடுபாடுடன் விளங்கி வந்தார். எப்பொழுதும் ஸ்ரீமத் ராமாயணாதி கிரந்தங்களை அனுசந்தானம் செய்து கொண்டே இருந்தார். அவ்வாறே அதில் மிகவும் ஆழ்ந்து ஈடுபட்டு தன்னை அக்காலத்தில் இருப்பவரை போலவே தன்னை பாவித்துக் கொண்டு ராவணுக்காக போர் தொடுக்கச் செல்வது முதலான காரியங்களை செய்து வந்தார். அரசருடைய இந்நிலையைக் கண்டு மந்திரிமார்கள் கலங்கி நிற்க, இவரை எவ்வாறாவது ராஜ்ய விவகாரங்களில் ஈடுபடச் செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார்கள். அதில் திருவரங்கம் செல்லவிருந்த குலசேகராழ்வாரை எவ்வாறாக தடுக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கம் செல்லும் பாகவதர்கள் அனைவர்களையும் அரண்மனைக்கு அழைத்து வந்து அவர்களுடன் சம்சிலேஷித்து இங்கேயே ராஜாவை தங்க வைத்து விடலாம் என்று எண்ணி அவர்களை அழைத்து வந்தார்கள். ராஜாவும் அவர்களுடன் சம்சிலேஷித்து இங்கேயே அரண்மனையிலேயே இருந்தார். சிறிது காலங்களில் திருவரங்கனின் அடியார்களின் கூட்டமானது அரண்மனையில் அலைமோது நிற்க, இதைக் கண்டு கலங்கி நின்ற மந்திரிமார்கள் இது அரசர் இதுக்கு இழுக்காக இருக்குமோ என்று எண்ணி அவர்களை எவ்வாறாக இது போக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர்கள் மீது அவதூறு கற்பிக்க அதை பாம்பு குடத்தில் கையிட்டு பகவத் பாகவதர்கள் என்றும் தீங்கு செய்யார் என்று சத்தியமிட்டு நிரூபித்தார் குலசேகராழ்வார். மேலும் ராமபிரான் கரதூஷணாதிகளுடன் ஒருவனாக சண்டை விடுகிறார் என்ற ராமாயண பிரவசனத்தை கேட்டு அதில் மூழ்கி திளைத்த ஆழ்வார், இப்போதே தன்னுடைய சதுரங்க சேனையை திரட்டி நான் ராமனுக்காக போர் தொடுத்து செல்கிறேன் என்று புறப்பட்டார் என்பதும் அனைவரும் அறிந்த ஒரு கதை. இவ்வாறாக அவருடைய அனுபவங்களிலிருந்து நாம் பெற்றவைகள் இரண்டு ரத்தனங்கள். ஒன்று செந்தமிழ் செல்வமான பெருமாள் திருமொழி, மற்றொன்று வடமொழி செல்வமான முகுந்தமாலை. இவை இரண்டிலுமேயே பிராப்தியஸ்ய பிரம்மணோரூபம், பிராப்திச்ச பிரத்யேகாத்மகா, பிராப்திபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்ச என்றவாறு மோக்ஷ பிராப்திக்கு ஹேதுவான உபாயத்தையும் பிராப்தியனான பரமாத்மாவின் சுரூபத்தையும் பிராப்தாவான ஜீவர்களினுடைய சுரூபத்தையும் பிராப்தி விரோதியையும் செவ்வனே விளக்குகிறார். அதில் நாம் இப்பொழுது மூன்று தலைப்புகள் எடுத்து ஒவ்வொரு தலைப்பிலும் ஓரிரு உதாரணங்களுடன் பார்ப்போம். முதலாவது குலசேகர ஆழ்வாரும் அர்ச்சாவதாரமும் என்றதாகும். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தமான பெருமாள் திருமொழியிலேயே திருவரங்கம், திருமலை, வித்துவக்கோடு என்பதாக இம்மூன்று திவ்ய தேசங்கள் எம்பெருமான்களை மிகவும் ஸ்லாகித்து உருக்கமாக பாடுகிறார். அதிலும் திருவரங்கனை பாடும் சமயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை ஒரு பாட்டில் விஸ்தாரமாக சாதிக்கிறார். மரந்திகையும் மனமொழிந்து வஞ்சம் மாற்றி வன்புல நடக்கி இடர்பார துன்பம் துறந்து இருமுப்பொழுதேத்தி எல்லையில்லா தொன்னெறி கண்ணிலை நின்ற தொண்டரான அறந்திகழும் மனத்தவர்தம் கதியை பொன்னி அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் நிறந்திகழும் மாயோனை கண்டென்கள் கண்டென் கண்கள் நீர்மல்க வென்று கோலோ நிற்கும் நாளே என்று. இங்கு மரம் திகழும் மனமொழித்து, மரமென திகழும் கொடுமையாய் திகழும் மனத்தை ஒழித்து மனத்தை விளக்கி என்பதாகவும், அல்லது திகழும் மனத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனத்தில் மரத்தை ஒழித்து கொடுமை கொலை கோவை அசூயை பொறாமை ஆகிய குணங்களை ஒழித்து வஞ்சம் மாற்றி வஞ்சனைகள் வஞ்சனங்கள் வஞ்சம் செய்வது இவை எல்லாவற்றையும் தவிர்த்து வன்புல நடக்கி வலிமையான புலன்கள் ஐம்புலன்களை அடக்கி துன்பம் துறந்து மேல்மேலும் துன்பங்களை அளிக்கவல்ல பாரமாக நாம் சுமந்து கொண்டிருக்கிற சஞ்சித பாபங்களை துறந்து, அதாவது சஞ்சித பாபங்களை போக்க வல்லதான உபாயங்களில் ஈடுபட்டு என்பதாக அர்த்தம் பெரியவர்களால் காட்டப்பட்டுள்ளது. இருமுப்பொழுதேத்தி பஞ்சகால பராயணர்களாயும் எல்லையில்லா தொன்னெறிக்கண் நிலை நின்ற தொண்டரான, எல்லையில்லாத அளவில்லாத தொன்னெறிக்கண் வைதிக தர்மானுஷ்டானங்களில் ஆச்சாரங்களில் நிஷ்டர்களான தொண்டர்களான அடியவர்கள் பாகவதர்களான அறந்திகழும் மனத்தவர் கதியை பொன்னி, சதாசர்மகாலம் தர்ம சிந்தையிலே ஈடுபட்டவர்களான பாகவதர்களின் கதியை, அவர்களுடைய பிராபியமான வஸ்துவை, அவர்களுக்கு பிராபியமானவனை, அவர்களுக்கு புகழானவனை, அவர்களுடைய கதியானவனை பரமாத்மாவை என்று இவர்கள் பாகவதர்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர்களுடைய லட்சணங்களை இட்டு அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களுக்கு பிராபியமானவனாயும் கதியானவனாயும் விளங்க நிற்கிற பகவான் உபயகாவேரியால் அலங்கரிக்கப்பட்ட திருவங்கத்தின் நடுவே அரவணையில் பள்ளி கொண்டுள்ள அழகை கண்களில் நீர் மல்க ஆனந்த கண்ணீருடன் அவனை சேவித்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் என்று வாய்க்குமோ என்றதாக அனுபவிக்கிறார். நிறம் திகழும் என்பதாக நிறந்திகழும் மாயோனை கண்டென் கண்கள், நிறந்திகழும் மாயோனை கண்டென் கண்கள், ஈஸ்வரோகம் என்றிருப்பாரை நமஸ்தே என்று தன் திருவடிகளில் விழப்பண்ணுமவையாய் என்று ஆழ்வார் அனுபவிக்குமாறு அப்பேற்பட்ட திருமேனி உடையவனான மாயோன் எம்பெருமானை நீர்மல்க வென்று கோலோ நிற்கும் நாளே, நீர்ம கண்களில் நீர்மல்க நீர் ததும்ப அவனை கண்ட ஆனந்தத்தில் கண்களில் நீர் ததும்ப நிற்கும் நிலை என்று வாய்க்குமோ என்று பாடி எழுகிறார். இவ்வாறு மேலும் இரண்டாம் திருமொழியில் ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் என்ற பாசுரத்தில் பாகவதர்களில் ஆனந்த கண்ணீரால் நினைய பெற்ற திருவரங்க திருமுற்றம் சேராகி நிற்கின்ற அந்த திருவரங்க திருமுற்றத்தை அடைந்து அந்த பாகவதர்களுடைய கண்ணீரினால் சேராக்கப்பட்ட அந்த திருவரங்க திருமுற்றத்து சேற்றினை எடுத்து தன் சிரசில் அணியவாம்படி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட பாகவத சேஷத்துவத்தை இங்கு உணர்த்துகிறார் திருவரங்கனை அனுபவிக்கையில். மேலும் தன்னுடைய மூன்றாம் திருமொழியிலேயே பிராப்தி விரோதிகளான இச்சம்சாரத்தில் மூழ்கி இருப்பவர்களோடு உறவை விளக்குகை என்பதை விஸ்தாரமாக அருள்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில் கூடாமை இவை அனைத்தையும் அனுபவித்து திருவரங்கனுடைய அர்ச்சா திருமேனியை அனுபவிக்கிறார். மேலும் நான்காம் திருமொழியில் திருவேங்கடமலையில் தனக்கு பிராப்தமான சேதன பிறப்பை துச்சமாக எண்ணி திருவேங்கடமலையில் அச்சேதனமாக வஸ்துவாவது இருந்து பகவத் சம்ஸ்லேஷைக்கு ஆசைப்படுகிறார். மீனாயும் செண்பக மரமாயும் தம்பகமாயும் என்றெல்லாம் 10 பாசுரங்களில் பாடி கடைசியில் திருவேங்கடமலையில் ஏதேனும் ஆவேனே, ஏதாவது ஒரு வஸ்து எந்த ஒரு வஸ்துவினால் பகவத் சம்பந்தமானது இடையூறின்றி கிடைக்குமோ அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவாக பிறக்கா நிற்கிறேன் என்று அவர் தன்னுடைய நான்காம் திருமொழியிலே திருவேங்கடமலையின் மகிமையும் திருவேங்கடமுடையானின் மகிமையும் விசதமாக அருள்கிறார். மேலும் ஐந்தாம் திருமொழியிலேயே வித்துவக்கோட்டம்மானை தன்னுடைய தாய் தந்தையாக விளங்கக்கூடியவனாய் அந்த வித்துவக்கோட்டம்மானை பாடுகையில் அனன்யகதித்வம் ஆகின்சின்யத்துவத்தையும் விசதமாக வெளிப்படுத்தி பிராப்தாவினுடைய சுரூபத்தை விசதமாக காண்பிக்கிறார். இவ்வாறு அர்ச்சாவதாரத்தில் தன்னுடைய ஈடுபாட்டினை ஆழ்வார் மிகவும் அற்புதமாக விரிவுபடுத்துகிறார். பகவத் கைங்கரிய பரியந்தம் என்று இல்லாமல் பாகவத கைங்கரிய பரியந்தம் என்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காட்டுகிறார். மேலும் வெகு சொல்ப காலத்திலேயே கிருஷ்ண சம்பந்தத்தை ஆழ்வார் இழந்தமையால் அந்த தாக்கமானது அவர் மனதில் மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது போலும். ஆகையால் கிருஷ்ணானுபவத்தை தானே யசோதையாக தன்னை பாவித்துக் கொண்டு அனைத்து லீலாரசத்தையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். மேலும் 8-9 திருமொழிகளில் ராமபிரானை தானே வளர்ப்பது போல ராமனுக்கு தாலாட்டு முதல் அனைத்தையும் பாடி ராமபிரானை கௌசலையாக தன்னை பாவித்துக் கொண்டு தான் ராமனை வளர்ப்பது போல் அந்த பாசுரங்களை மிகவும் அனுபவித்து பாடுகிறார். மேலும் தசரனுடைய பிரிவு அதை தாங்க உண்ணாத ராமனுடைய பிரிவை தாங்க உண்ணாத அந்த தசரதனுடைய துயரையும் அனுபவிக்கிறார். இவ்வாறாக ஆழ்வார் நமக்கு இந்த பெருமாள் திருமொழி என்னும் ரத்னத்தை இந்த உலகத்தோர் உய்யும் வண்ணம் 10 திருமொழியிலே ராமாயணத்தை மிகவும் சுருக்கமாக ராமாயணம் முழுவதையும் அடக்கி நமக்கு சாதித்தருள்கிறார். இந்த விபவாவதாரங்களில் தன்னுடைய ஈடுபாட்டினை அக்காலங்களிலேயே தன்னை தான் எடுத்துக்கொண்டு சென்று அதில் விசதமாக ராமகிருஷ்ணாதி விபாவதாரங்களை அனுபவிக்கிறார். மேலும் 3வது தலைப்பு ஆழ்வாரும் உபனிஷத்துக்களும் என்று. இது என்ன ஆழ்வாரும் உபனிஷத்துக்களும் என்று பார்த்தோமேயானால், தன்னுடைய வடமொழி கிரந்தமான முகுந்த மாலையில் சம்பூர்ண வேதாந்தத்தை அதில் அருள்கிறார் ஆழ்வார். ஆங்காங்கே ஸ்ருதி வாக்கியங்களை சாரங்களை அதில் தன்னுடைய ஸ்லோகத்திலே வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார். உதாரணமாக ஒரு ஸ்லோகங்களை பார்ப்போம். ஹே லோகாஶ்ருணுத பிரசூதி மரணம் வியாதே சிகித்ஸாமிமாம் யோகஜ்ஞா சமுதாஹரந்தி முனயோ யாம் யாஜ்ஞவல்க்யாதயஹ அந்தர்ஜோதிரமேயமேகமிருதம் கிருஷ்ணாக்யமாபீயதாம் தத்பீதம் பரமோஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம் என்றதாக இந்த ஸ்லோகத்திலே ஸ்பஷ்டமாக ஆழ்வாரே சாதித்தருள்கிறார். யாஜ்ஞவல்க்யர் முதலான மகர்ஷிகள் அருளின அவர்களால் அருளப்பெற்றதான பிருஹதாரண்யகம் முதலான உபனிஷத் வாக்கியங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை நீங்கள் அதிலே கூறப்படுபவனான பரமாத்மாவான அந்தர்ஜோதி அனைத்து சேதனாச்சேதன வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக விளங்கக்கூடிய பகவான் நாராயணனை அந்த நாராயண நாம ஔஷதத்தை மருந்தை அனைவரும் பருகுங்கள். இந்த சம்சார வியாதியிலிருந்து பிறப்பிறப்பாகிய வியாதியிலிருந்து நாம் விடுபட ஒரே மருந்து அந்த நாராயண நாமமாகிய மருந்து என்பதை. இதிலே யஹா பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா என்றதான ஸ்ருதி வாக்கியத்தின் சாரத்தை இதில் மிகவும் சமத்காரமாக சாதிக்கிறார். அது மட்டுமின்றி அந்தர்யாமி பிராமணத்தினுடைய தாத்பரியத்தையும் இதில் சாதித்தருள்கிறார் ஆழ்வார். மேலும் இதுபோன்று ஒரு ஸ்லோகங்களிலும் ஒரு ஸ்ரீபாஷ்ய அதிகரணங்களை இதில் உதாரணமாக காண்பிக்கலாம். அவகாச நிர்பந்தத்தால் ஓரிரு உதாரணங்களோடு அடியேன் நிறுத்திக் கொள்கிறேன். இதில் மற்றொரு ஸ்லோகம் ஜாயந்தியே விஷ்ணு மனந்தமவ்யயம் ஹிருத்பத்மமத்யே சததம் வ்யவஸ்திதம் சமாஹிதானாம் சததாபயப்ரதம் தேயாந்தி சித்திம் பரமாஞ்ச வைஷ்ணவம் என்றதாக ஒரு ஸ்லோகம். இதில் ஹிருத்பத்மமத்யே சததம் வ்யவஸ்திதம் என்று தஹராகாசனாக விளங்கக்கூடிய பரமாத்மாவை இதில் விசதமாக காண்பிக்கிறார். புண்டரீகம் புறமத்திய சக்திஸ்வம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் என்றதாக இந்த ஸ்ருதி வாக்கியத்தையும், மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சா பிதோமுகம் என்றதாக இந்த இரு ஸ்ருதி வாக்கியங்களையும் தஹராதிகரணத்தில் பிரதிபாத்தியனான பரமாத்மாவை இங்கு சாதித்து வருகிறார். இவ்வாறாக அவர்கள் தியாயந்தி, அதுல ததுபாசிதவ்யம் அப்படின்னு என்பதாக ஸ்ருதி வாக்கியத்திலும், இங்கே தியாயந்தியே இது தியாயந்தி என்ற இந்த பதத்தை இதில் இட்டு அந்த தஹராதிகரண விஷயங்களை இதில் சுருக்கமாக சாதிக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு அதிகரணம், ஒவ்வொரு விஷய வாக்கியங்களை விஸ்தாரமாக பார்க்கக்கூடியதாக ஒரு கிரந்தமாக அமையப்பெற்றிருக்கிறது. இதில் அடியேனின் சிறுமதி கேட்டி அளவு இதில் காண்பித்து உள்ளேன். இதில் தோஷம் இருப்பின் அது என்னை சார்ந்தது என்று எண்ணி பெரியோர்கள் அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக கூறி, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.